श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत्. आलक्ष्य सत्त्वमतिवेलदयोतरङ्गम् अभ्यर्थिनामभिमत प्रतिपादनार्हम् स्निग्धायतम् प्रतिमशालि सुपर्वनाथ दुग्धाम् बुधेरनुकरोति विलोचनम् ते. 24வது பத்தியம் ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. தேவநாயகனுடைய திருமேனி வர்ணனை. அதில் இந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய நேத்திர வர்ணனம், திருக்கண் லோச்சனம், அதை பற்றிய ஒரு அழகிய சுவாரஸ்யமான ஒரு வர்ணனை. சென்ற பத்தியத்தில் 23வது பத்தியத்தில் திருப்புருவம், அதனுடைய வர்ணனை அனுபவித்தோம். ஸோ திருப்புருவத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்கண்கள், அவைகளுடைய வர்ணனம். இப்படி அந்த திருப்புருவமானது பிரம்மா தன்னுடைய கடமை, அதாவது பிரவர்த்தி மார்க்கத்தை, அதாவது படைப்பு தொகையை அவர் பண்ணணும். அதற்கு காமன் மன்மதனுடைய ஒத்தாசை, அந்த மன்மதனுக்கு ஒரு வில்லு வேணும். எதை கொண்டு அவன் ஜீவராசிகளை பிரேரணம் பண்ணுவானோ, அப்போ அந்த வில்ல ஒரு ஒரு வாட்டி சிருஷ்டி காலத்தில் பண்ணச்சு பிரம்மாவுக்கு ஒரு புரோட்டோடைப் போகணும், மாத்திருக்கா போகணும். அது எம்பெருமானுடைய திருப்புருவம். அதனால் எப்பயும் அந்த திருப்புருவத்தை பிரம்மா பார்த்துட்டே இருக்கிறார்னு அழகாக சாதிச்சார். அப்படி ஒரு சுவாரஸ்யத்தை கொடுத்து அனைவரையும் மயக்கக்கூடிய தாத்பரியம் அங்க. எம்பெருமானுடைய புருவமானது காண்பவர்களை அது மயக்கக்கூடியது, மயக்கும் ஒரு சக்தி உடையதும் தாத்பரியம். அதுதான் அங்கே முக்கியமாக அனைவரையும்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த 24வது பத்தியத்தில் எம்பெருமானுடைய திருக்கண்களை திருப்பார் கடலுக்கு ஒரு ஒப்பிடுறார். ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ்லாம் சாதிக்கிறார். திருப்பார் கடல்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய லவண சமுத்திரம் இல்லை, அது திருப்பார் கடல். ஸோ பசியையும் போக்கும், வேண்டியதெல்லாம் கொடுக்கும். நமக்கு தெரியும், புராணங்களில் பார்த்துருக்கோம், திருப்பார் கடலை கடைஞ்சப்ப காமதேனு இத்தியாதிகள் ஏகப்பட்ட விஷயங்கள், என்னென்ன ஒருத்தருக்கு பிரார்த்தனை இருக்குமோ அந்த பிரார்த்தனையெல்லாம் அர்த்திக்கிறவானா வேண்டவா, அவள் வேண்டக்கூடிய செல்வம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி திருப்பார் கடலுக்கு உண்டு. அது எம்பெருமான நேத்திரத்துக்கு இருக்கான். கடல்னு சொன்னால் நிறைய ஜீவராசிகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நீண்ட பெரிய கடல் மாதிரி எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருக்கு. அந்த திருப்பார் கடலையும் நிறைய அலைகள்லாம் பெருகி வந்துருக்கு. இவனுடைய திருக்கண்களில் தயை, அந்த தயினால் வரக்கூடிய அலைகள், அவைகள்லாம் வந்துருக்கு அழகாக சாதிக்கிறார். இப்படி ஸ்னிக்தமாகவும் இருக்கு, ஸ்னிக்தமாகவும் இருக்குன்னு சொன்னால் ஒரு ஈரம் தோய்ந்துன்னு அர்த்தம் உண்டு, அல்லது அழகியதாக இருக்க அழகிய திருக்கண்கள்னு அர்த்தம் உண்டு. அப்படிப்பட்ட உன்னுடைய திருக்கண் இருக்கே, அது அந்த திருப்பார் கடலை ஒத்திருக்கிறதுன்னு இங்கே சாதிக்கிறார். 24வது பத்தியத்தில் சுபர்வநாத, சுபர்வ தேவர்களுக்கு இன்னொரு பெயர், சுபர்வநாத தெய்வநாயகனே தேவநாதனே அனுகரோதி அனுகரோதி கிரு டுக்ரண்ய கரணேன் தாத்து செய்தல் துடு கரோத்தினா டஸ் செய்கிறான், அனுகரோத்தினா பின்பற்றுகிறான் அர்த்தம், அல்லது இமிட்டேட் அர்த்தம். அனுகரணம்னா இமிட்டேஷன், அனுகரோத்தினா அதை இமிட்டேட் செய்கிறது அல்லது அதை ஒத்து இருக்கிறது. எதைன்னு கேட்டா துக்தாம்புதேகே அனுகரோதி, துக்தாம்புதேகே அனுகரோத்தின்னு சொல்லிச்சு அதனுடைய இதுன்னு அர்த்தம் இதில் துக்தாம்புதின்னு சொல்லலாம், துக்தாம்புதேகேன்னு சொல்லிச்சு அந்த அம்புதேகே திருப்பார் கடலை அனுகரோதி, அதை ஒத்திருக்கிறது. எதுன்னு கேட்டா தே விலோச்சனம், தே விலோச்சனம் சொன்னா உன்னுடைய கண்கள், விலோச்சனம்னு லோச்சனம், விலோச்சனம்னா கண்கள். இதில் கண் ஜாத்தியக வச்சனம் உண்டு, நிறைய விஷயங்களை பற்றி சொல்லிச்சு ஒருமையில சொல்லலாம். அப்ப திரு கண் கண் சொன்ன கண்கள், தே விலோச்சனம் உன்னுடைய திருக்கண் இருக்கே அது திருப்பார் கடலை ஒத்திருக்கிறது. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய பதங்கள்லாம் திருப்பார் கடலுக்கும் அன்வயமாகும், எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கும் அன்வயமாகும். ஆலக்ஷ சத்துவம், எல்லாம் நபும்சகலிங்கத்துல போட்டிருக்கார். ஏன்னா லோச்சனம்ன்றது நபும்சகலிங்கம். அதனால ஆலக்ஷ சத்வம், சத்வம்ன்ற பதத்துக்கு நிறைய அர்த்தம் உண்டு. சத்வம்னா ஒரு குணமாறுது, சத்த ரஜஸ்தமஸ்னு. இன்னொன்னு பிராணிகளை குறிக்கிறது, அல்லது ஜீவனம். இப்படி இந்த இடத்துல பிராணிகள் ஜீவராசிகள். ஆலக்ஷ சத்வம்னு சொன்னா காணப்படக்கூடிய நிறைய பிராணிகளை உடையதாக இருக்கக்கூடியது திருப்பார்கடல். எம்பெருமானுடைய கண்கள்ல நல்ல தன்மைகள், நல்ல தன்மைகள்லாம் காணப்படுறது அவனுடைய கண்கள்ல. நீண்ட பெரிய வாய கண்கள், என்னை பேதமையை சேர்ந்தனவேன் அவர் திருப்பனவர் கொண்டாடுறார். அப்படி இவனுடைய ஆலக்ஷ சத்வம்னா அந்த திருக்கண்களில் நிறைய குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, டிவைன் குவாலிட்டிஸ். அதெல்லாம் காணப்படுற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அது ஒண்ணு. அதிவேல தயா அதிவேலம், அதிவேல தயோத்தரங்கம். அதிவேல வேளா வேளான்னு சொன்னா கரை, வேளா தீத்தன்னு சொன்னா கரையை கடந்து. பூசுதியை நம்ம அனுபவிச்சோம், அதுல பூசுதியில வரைச்சு அங்க சுவாமி தேசிகன் சாதிச்சார். வேலேவ சாதிச்சார். அந்த தத்துவங்கள் எல்லாம் வரிசை பண்ணி சொன்னார் எட்டாவது பத்தியத்துல. விஸ்ராந்தி பூமிரசி தத்வரங்க தத்வதரங்க பங்கேகே வேலேவ விஷ்ணு ஜலதேர் அப்ரதக் பவந்தின்னு அங்க சாதிச்சார். வேலேவன வேலாயிவ, ஒரு லிமிட் அங்க கடைசி எல்லை, இங்க கரை. அப்ப அதிவேலன்னு சொன்னா அது கரையை கடக்கக்கூடிய அல்லது கரையை கடந்து கரை புரண்டு ஓடக்கூடிய. தயா உத்தரங்கம், தயா உத்தரங்கம்னா கருணை அலைகள். அப்படி உத்து தரங்கம்னா நல்லா மேல எழும்பி எழும்பி வரக்கூடிய தன்மையை உடைய திருக்கண் பார்க்கடல். அல்லது அடுத்தது அபியர்த்தினாம் அபிமத பிரதிபாதன அருகம். அருகம்னா கேப்பபிள் அர்த்தம், ஏற்றது. எதை எதை கொடுப்பதற்கு கேட்ட பிரதிபாதன அருகம், அதாவது அளிப்பதற்கு கொடுப்பதற்கு. பிரதிபாதனம் பண்றதுன்னா எடுத்து காட்டுறதுன்னு அர்த்தம், கொடுத்தல். எதைனா அபிமத, அபிமதம்னா வேண்டியவற்றை, விருப்பப்பட்டதை. எவர்களுக்கு அபியர்த்தினாம், அபியர்த்தின் சொந்தம் அது அபியர்த்தின்னு போகும். அதனுடைய சஷ்டி பகுவச்சனம் தான் அபியர்த்தினாம் அப்படின்னு ஆகும். அப்ப விருப்பத்தை கொண்டவர்களுக்கு அல்லது விரும்பியவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுக்கக்கூடிய, கொடுப்பதற்கு ஏற்றதா இருக்கக்கூடிய திருப்பார்கடல். முன்னவே சொன்னவாங்க திருப்பார்கடல் இல்லாத விஷயமே இல்லை. பொதுவாக கடலுக்கு ரத்னாகரம் ஒரு பெயர், நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்கிறது ஐதிஹியம் கடல்ல. அப்ப திருப்பார்கடல்ன்றது நமக்கு பிரசித்தமா புராணங்கள்ல பாத்துருக்கோம், நிறைய விஷயங்கள் அது கொடுத்தது. அப்ப எம்பெருமானுடைய திருக்கணம் எப்படி இருக்குன்னா கருணை நிரம்பி இருக்கிறதுனால யார் என்ன கேட்கிறாலோ அதை கொடுப்பதற்கு சித்தமா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமுத்திரம் மாதிரி இருந்துட்டு இருக்கு. அப்புறம் ஸ்னிக்த ஆயதம் பிரதிமசாலி. ஸ்னிக்த ஆயதம் சொன்னா அழகியதாக நீண்டதாக அர்த்தம், அல்லது ஸ்னிக்தம்னா ஸ்னேகம் நிறைந்தது, அன்பு நிறைந்தது. அப்படி ஆயத்தம்னு சொன்னா ஆயத்தம், அது அந்த அது வந்து நீண்டு இருக்கக்கூடிய ஐ தாத்துலயும் வருது. ஆயத்தம்னா நீண்டு இருக்கக்கூடிய, அதான் நீண்ட அப்பெரிய வாயகன்கள். பிரதிமசாலி, பிரதிமசாலி ஷாலின் புல்லிங்கம் இருந்தா ஷாலின்னு சொல்றோம். நம்ம தமிழ் கூட சொல்றோம் திறமைசாலி புத்திசாலின்னு சொல்றோம். ஷாலின்னா அதை உடையதுன்னு அர்த்தம். அப்ப பிரதிமசாலின்னு சொன்னா பிருத்துன்னு ஒரு சப்தம் இருக்கு. பிருத்துனா பெரிய நீண்ட, பிருத்துதர தடாக தற்பித்த நம்ம இதுல மகாவிரைவத்துல பயன்படுத்தியிருக்கார். இந்த பிருத்துவனுடைய ஒரு ஒரு ரூபம், ஒரு விகாரம் தான் பிரதிம. குருல கரிமன்னு போகும். அது மாதிரி பிருத்துவில இருந்து வரக்கூடியது பிரதிம. பிரதிமா அந்த கிரேட்னஸ், அதாவது வாஸ்னஸ் பெருசா இருக்கிறது, லார்ஜா இருக்கக்கூடியது. பிரதிமசாலின்னு சொன்னா நீண்டு அகன்றதா இருக்கக்கூடியது, அக பிராட் ஒரு பிரெத்த குறிக்கிறது. சோ ஆயத்தம்னா நீண்டு, இங்க பிரதிமனா பிரதிமசாலின்னா அகண்டு, நீண்டு அகன்று இருக்கக்கூடிய நீண்ட அப்பெரிய வாயகன்களுக்கு இது ஒரு ஒரு ஒத்ததா இருக்கு. தே விலோச்சனம், உன்னுடைய திருக்கன் துக்தாம்புதேஹு அனுகரோதி, திருப்பார் கடலை ஒத்திருக்கிறது. ஷஷ்டி பக்திய அது நிறைய அர்த்தத்துல பயன்படுத்தலாம், அதை ஒத்திருக்கிறதுன்னு இங்க தாத்பரியமா இருது. ஒரு அன்பேத்த பார்த்தோம்னா சுபர்வநாத ஆலக்ஷ சத்வம் அதிவேல தயோத்தரங்கம் அபியர்த்தினாம் அபிமத பிரதிபாதன அர்ஹம் ஸ்னிக்தாயதம் பிரதிமசாலி தே விலோச்சனம் துக்தாம்புதேஹே அனுகரோதி. சுபர்வநாத தேவநாதனே ஆலக்ஷ சத்வம், முழுதும் நிறைய குணங்களை உடையதாக அல்லது குணங்கள் காணப்படும்படி இருக்கக்கூடிய கண்கள், அல்லது நீர் பிராணிகள் நிறைய ஜந்துக்கள் இருக்கக்கூடிய தன்மை அது கடலுக்கு, திருப்பார்கடலுக்கு. அதிவேல தயோத்தரங்கம்னு சொன்னா கரை கடந்து புரண்டு வரக்கூடிய ஒரு தன்மை, அது திருப்பார்கடலுக்கும் உண்டு. எம்பெருமானுடைய கண்கள்ல தயோத்தரங்கம், தயை கருணையே, கருணை அலைகள்லாம் வீசிந்து வரதான், போட்டி போட்டுண்டு. அபியர்த்தினாம் அபிமத பிரதிபாதன அருகம், அபியர்த்தினாம்னா வேண்டினவர், கோரினவர்க்கு, விரும்பினவர்க்கு வேண்டியவற்றை அளிப்பதற்கு ஏற்றதாக கேப்பபிளா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸ்னிக்தா ஆயத்தம், ஸ்னிக்தாயத்தம் பிரதிமசாலி. ஸ்னிக்தாயத்தம்னு சொன்னா அழகியதாக அல்லது ஒரு ஸ்னேகத்தோட அஃபெக்ஷனோட இருக்கிறது. ஆயத்தம்னா நீண்டது, பிரதிமசாலம்னா அகன்றது. இப்படிப்பட்ட தன்மைகளை உடைய உன்னுடைய விலோச்சனம், தே விலோச்சனம்னா தப விலோச்சனம், தப விலோச்சனம்னு நம்ம நாராயணத்துல கேட்கிறோம். அப்படிப்பட்ட உன்னுடைய திருக்கணானது துக்தாம்புதேகே அனுகரோதி, திருப்பார்க்கடலை ஒத்ததாக இருக்கிறதுன்னு இப்படி திருக்கண்கள் அனுபவம் 24வது பத்தியத்துல ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமி தேசிகனுடையது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.